பிரசாத் வணக்கம். அருமையான பதிவுகள் நீங்கள் போட்டிருக்கிறது, மிக அருமையாக இருக்குது. இதில் வந்து கவனித்து பார்த்தோன்னா தெரியும், நிலம் வந்து எவ்வளோ வறட்சியாக இருந்துச்சுனாலும் அதாவது ட்ரையாக இருக்குது. இப்போ வந்து நீரே இல்லை, நிலத்தை பார்த்தா அப்படி தான் தெரியுது, சுத்தமாக நீரே இல்லாத மாதிரி தெரியுது மேல் மட்டத்தில். ஆனால் வந்து பயிர்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஆரோக்கியமாக செழிப்பாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து அந்த மழை நீரை வந்து சேமித்து பூமிக்குள்ளே நம்மளுடைய நிலத்துக்குள்ளே இறக்குனதுனால அது வந்து கீழ்மட்டத்தில் வந்து நல்ல நீர் இருக்குது. அப்படிங்கிறனால தான் வந்து பயிர்கள் வந்து பச்சையாக இருக்குது. இல்லைனா பயிர்கள் வந்து காய ஆரம்பிச்சிடும். கீழே வந்து நீர் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் பயிர்கள் வந்து காய ஆரம்பிச்சிடும். ஸோ இது நல்ல நல்ல வந்து நல்ல முன்னேற்ற பாதையில் போயிட்டுருக்கோம். இது பார்க்கலாம், நீர் வைக்கிறது எப்படி அப்படிங்கிறது வந்து ஐயாட்ட கேட்கலாம். இது நீர் வைக்கணுமா வேணாமா அப்படிங்கிறது, ஆனால் பயிர்களை பார்த்தாலே நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரியும் நீர் வைக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற. லேசாக வாடல் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம வந்து நீர் பாசனம் பண்ணிடலாம். நல்லா அற்புதமாக பண்ணுறீங்க. வாழ்த்துக்கள் பிரசாத், நன்றி.